ಶ್ರೀಮನ್ನೂತನ ರಂಗನಾಥೇತರಾರಬ್ಧಾತ್ಮ ವಿದ್ಯಾಲಯಂ ಶ್ರೀಮನ್ನೂತನ ಲಕ್ಷ್ಮಣಾರೇತರ ಸಂಪ್ರಾಪ್ತ ತುರ್ಯಾಶ್ರಮಂ ಶ್ರೀವಾಸೇಂದ್ರ ಕಟಾಕ್ಷ ಸಂತತ ಸುಧಾ ಲಕ್ಷ್ಯಾತ್ಮ ಯೋಗಾಂಕ್ಷಿತಂ ಶ್ರೀಮನ್ನೂತನ ವಾಹದೀಶಯಮಿನಂ ಭಕ್ತ್ಯಾಶ್ರಯಾಮೋ ಗುರುಂ ನವ್ಯವಾಗೀಶ ಯೋಗೀಂದ್ರ ಹಯಾಸ್ಯ ಪದಸೇವಿನಂ ಬ್ರಹ್ಮತಂತ್ರ ಸ್ವತಂತ್ರ ಆರ್ಯಂ ಭಜಾಮ ಸ್ವಾತ್ಮ ಸಂಪದಂ ಯಸ್ಯ ವಾಗ್ವೃದ್ಧಿ ಪರ್ಯಂತ ಇತಿ ರಾಜ ಸರಸ್ವತಿ ತಸ್ಮೈ ವೇದಾಂತ ಗುರವೇ ಭೂಯೋ ಭೂಯೋ ನಮೋ ನಮಃ ವಿಶುದ್ಧ ವಿಜ್ಞಾನ ಗಣಸ್ವರೂಪಂ ವಿಜ್ಞಾನ ವಿಶ್ರಾನನ ಬದ್ಧದೀಕ್ಷಂ ದಯಾನಿಧಿಂ ದೇಹಭೃತಾಂ ಶರಣ್ಯಂ ದೇವಂ ಹಯಗ್ರೀವಮಹಂ ಪ್ರಪದ್ಯೇ ಶಿರೊಣ್ಣುದು ಉಪ್ಪುಳ್ ತಿರುವೇಂಕಡಮುಡೆಯಾನ್ ಪಾರೊಣ್ಣ ಚೊನ್ನ ಪಳಮುಳಿಯುಳ್ ஓரொன்னுதானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப் போமளவும் வாழ்வு சீரார்த்தோ புள் பிள்ளையந்த ஹரியன்று செழுந்தமிழாள் நேராக வேதாந்த தேசிகர் தாளினை கீழ்மொழிந்தான் ஏறார் மறை பொருளெல்லாம் எடுத்து உலகுய்யவே சீராகிய வரதாரியன் பாதம் துணை நமக்கே சபாயை நமஹ. தேசிகனல்லால் தெய்வமில்லை என்ற தலைப்பிற்கு கீழே சுவாமி தேசிகனுடைய பெருமைகளை பறைசாற்றக்கூடிய அளவிலே இந்த உபன்யாசமானது நம்முடைய நாத யாமுன ராமானுஜ சபையினர் மூலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதில் பிள்ளையந்தாதியினுடைய பாசுரங்களை பிரதி தினம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். சுவாமி தேசிகன் விஷயமாக சுவாமி தேசிகனுடைய திருக்குமாரரான குமாரநாயணாச்சாரியாராலே அருளி செய்யப்பட்ட இந்த பிள்ளையந்தாதியில நேற்றைக்கு தனியனுடைய வியாக்கியானத்தை நாம் அனுபவித்தோம். இன்று பிள்ளையந்தாதியில முதல் பாசுரத்தை நாம் அனுபவிக்க இருக்கின்றோம். மாமலர் மன்னிய மங்கை மகிழ்ந்துரை மார்பினந்தாள் தூமலர் சூடிய தொள்ளருள் மாறன் துணையடி கீழ் வாழ்வையுகக்கும் ராமானுஜமுனி வன்மை போற்றும் சீர்மயன் எங்கள் தூப்புள் பிள்ளை பாரம் என் சென்னியதே. மாமலர் மன்னிய மங்கை மகிழ்ந்துரை மார்பினந்தாள் தூமலர் சூடிய தொள்ளருள் மாறன் துணையடி கீழ் வாழ்வையுகக்கும் ராமானுஜமுனி வன்மை போற்றும் சீர்மயன் எங்கள் தூப்புள் பிள்ளை பாடம் என் சென்னியதே. மாமலர் பெரிய மலர், அதாவது பெரிய புஷ்பத்திலே தாமரை புஷ்பத்திலே மன்னிய நித்தியவாசம் செய்து கொண்டிருக்கக்கூடிய மங்கை யுவதியாக இருக்கக்கூடிய பெரியபிராட்டியார் மகிழ்ந்து மிகவும் சந்தோஷத்துடன் உரை வாசம் பண்ணுகின்ற மார்பன் திருமார்பை உடையவனான எம்பெருமானுடைய தாள் அப்படின்னால் திருவடிகளாகிற அந்த திருப்பாதங்களை தூமலர் பரிசுத்தமான புஷ்பங்களை உடைய சூடிய சிரசா வகித்த தொல் அருள், அதாவது அனாதிகாலமாக வரக்கூடிய சகஜமாக வரக்கூடிய கிருபை மாறன் ஆழ்வார் நம்மாழ்வாருடைய துணையடி கீழ் இரண்டு திருவடிகளின் கீழே வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உகக்கும் சந்தோஷத்துடன் அங்கீகரித்துக் கொண்டிருக்கக்கூடிய ராமானுச முனி ஸ்ரீபாஷ்யகாரருடைய பெருமைகளை வன்மை போற்றும் வைலட்ச பெருமைகளை மிகவும் லோகத்திலே பிரவச்சனம் செய்யக்கூடியவராக இருக்கக்கூடிய சீர்மயன் கல்யாண குணங்களை உடையவரான எங்கள் தூப்புள் பிள்ளைபாதம் எங்களுடைய, அதாவது எங்களுக்கு அசாதாரணமான சுவாமியாக இருக்கக்கூடிய ஆச்சாரிய சார்வபௌமரான தூப்புள் பிள்ளை விஸ்வாமித்திர குலத்திலே அவதரித்ததான சுவாமி தேசிகனுடைய பாதம் அந்த திருவடிகளானது என் சென்னியதே, என்னுடைய சிரசா வகிப்பதற்கு மிகவும் போற்றத்தக்கதாக இருக்கக்கூடிய திருவடிகள், அடியேன் தலைமேல் வைத்து கொண்டாடக்கூடியதான அந்த திருவடிகள் அப்படின்னு இந்த பாசுரத்தினுடைய பதவுரை. இந்த பாசுரம் ரொம்ப அழகான பாசுரம். எம்பெருமான் தொடங்கி எம்பெருமானார் பர்யந்தமாக ஆச்சாரியர்களுடைய கிருபைக்கு சுவாமி தேசிகன் எப்படி பாத்திரமாக இருக்கிறார் அப்படின்றத ரொம்ப அழகா சொல்றார் குமாரநாயனாச்சாரியார் இந்த பாசுரத்தின் மூலமாக. கமப்பியாத்தியம் குரும் வந்தே கமலா கிரகமேதினம் அப்படின்னு கமப்பியாத்தியம் குரும்னே எம்பெருமான் தொடங்கி பிரணாமம் லக்ஷ்மண முனிகி பிரதிகிருண்ணாத்து மாமகம் அது பர்யந்தம் பார்த்தீங்கன்னா எம்பெருமானார் பர்யந்தம் ஆச்சாரியனுடைய பெருமைகளை பறக்க பேசியிருப்பார் யதிராஜ சப்தத்தியிலே சுவாமி தேசிகன். அதன்படி அதன் தொடர்ச்சியாக குமாரநாயணாச்சாரியாரும் சுவாமி தேசிகனுடைய பெருமைகளை பற்றி பேசும்பொழுது எம்பெருமான் தொடங்கி எம்பெருமானார் ராமானுஜர் பர்யந்தம் இருக்கக்கூடிய ஆச்சாரிய சார்வபௌமர்களுடைய கிருபைக்கு எப்படி பாத்திரமானார் சுவாமி தேசிகன் அப்படின்ற விஷயத்தை எடுத்து சொல்லி அப்பேற்பட்ட பெருமை வாய்ந்த சுவாமி தேசிகனுடைய திருவடிகள் தமக்கு சிரசா தாரியமாயிற்று, அதாவது தலைமேல் கொண்டாடும்படியாக அவருடைய திருவடிகள் பெரிய பொக்கிஷமாக விளங்குகின்றது என்பதை, ஸ்வலாபத்தை தனக்கு எப்பேற்பட்ட பொக்கிஷமாக அந்த திருவடிகளுடைய சம்பந்தமானது கிடைத்திருக்கின்றது என்பதை சுவாமி தேசிகன் சுவாமி குமாரநாயணாச்சாரியார் சுவாமி தேசிகன் விஷயமாக இந்த பாசுரத்திலே அருளி செய்கிறார். மாமலர் மன்னிய மங்கை. இந்த பாசுரத்தில் முதல்ல எம்பெருமானாருடைய எம்பெருமான் பெருமையானது பேசப்படுகிறது. எம்பெருமானுக்கே இருக்கக்கூடிய அசாதாரண தன்மைகள், ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய அசாதாரண தன்மைகளானது பேசப்படுகிறது. அசாதாரணம்னா அவருக்கே இருக்கக்கூடிய பெருமைகள், அவரை தவிர மற்றவர்களுக்கு இந்த பெருமையானது வாய்க்காது என்பதை தனித்தனியாக காண்பிக்கிறார் குமாரநாயணாச்சாரியார். மாமலர் மன்னிய மங்கை மகிழ்ந்துரை மார்பன். மாமலர் மன்னிய மங்கை என்பதனால் பெரிய பிராட்டியாருடைய பெருமை, மகிழ்ந்து உரை மார்பன் என்பதனால் பெருமாளுடைய பெருமை, தூமலர் சூடிய தொல்லருள் மாறன் துணையடி கீழ் என்பதனால் நம்மாழ்வாருடைய பெருமையானது பேசப்படுகிறது. வாழ்வை உகக்கும் ராமானுஜ முனி என்பதனால் எம்பெருமானார் ஸ்ரீபாஷ்யகாரருடைய பெருமையானது பேசப்படுகின்றது. அதன் பிறகு சீர்மயன் எங்கள் தூப்புள் பிள்ளைபாதம் அப்படின்னு சொல்லும் பொழுது சுவாமி தேசிகனுடைய பெருமையானது இதில் பறக்க பேசப்படுகிறது. இப்படி பாசுரத்தை நாம் பிரித்து பிரித்து பார்த்து ஆராய்ந்தால் இந்த பாசுரத்தினுடைய அர்த்தமானது மிகச் சுலபமாக விளங்கும். பெரியவாள் நிறைய வியாக்கியானம் பண்ணியிருக்கிறார்கள் இந்த பாசுரத்திற்கு வரும்போது. சேட்லூர் சுவாமி அவருடைய வியாக்கியானமே ரொம்ப அழகா இருக்கும். சுவாமி தேசிகனுடைய திவ்ய பிரபந்தங்கள் எல்லாத்துக்குமே பெரியவர்கள் நன்றாக உரையிட்டு இருக்கிறார்கள். பெரியோர்களுடைய உரையை நாம் கூர்ந்து கவனிக்கும் பொழுது பார்த்தால் ஒவ்வொரு இடத்திலையுமே நம்மால அதை நன்றாக புரிந்து கொள்ளும்படியாகவே இருக்கும். இப்போ மாமலர் அப்படின்னு சொன்னால் பெரிய தாமரை புஷ்பத்திலே வீற்றிருக்கக்கூடியவைகள், வீற்றிருக்கக்கூடியவளான என்று அர்த்தம். இப்போ மகாலட்சுமியினுடைய நித்தியவாசமானது இந்த வரியினாலே சொல்லப்படுகின்றது. இப்போ அவருடைய சௌந்தர்யம், அவளுடைய லாவண்யம், அவளுடைய சௌகுமாரியம், அவளுடைய சௌகந்தியம், இது அவளுடைய சௌலபியம், இதெல்லாமே இந்த மாமலர் அப்படின்ற பதத்தினாலே காட்டப்படுகிறது. எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய குணங்கள் எல்லாமே பிராட்டிக்கும் இருக்கின்றது, அதில் நமக்கு சந்தேகமே இல்லை. ஸ்ரீசப்தத்தினுடைய அர்த்தத்தை விவரணம் செய்யும் பொழுது சுவாமி தேசிகனே அதை தன்னுடைய ரகசிய கிரந்தங்களில் சாதித்திருக்கிறார். மாம் ஏகம் அப்படின்ற இடத்திலையும் சரமஸ்லோகாதிகாரத்தில் சொல்லும் பொழுதும், மாம்ன்ற சப்தத்திற்கு கீழே வரும்பொழுது பெருமாளுக்கு இருக்கக்கூடிய குணங்கள் எல்லாமே பெரிய பிராட்டியாருக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால மாமலர் அப்படின்றால் பெரிய தாமரையிலே வீட்டிருப்பவள்ன்றதோடு கூட நிற்காமல் நாம இப்பேற்பட்ட குணங்களுடன் கூடியவள் பெரிய பிராட்டியார் அப்படின்றத நாம பார்க்கணும். மன்னிய அப்படின்றது, மன்னியன்னா பெரிய தாமரையில் புஷ்பத்திலே வீற்றிருக்கக்கூடியவள் மன்னிய. பத்மே ஸ்திதாம் பத்மவர் நாம் தாமிகோபஹ்வயேஸ்ரியம். வேதமே சொல்றது தாமரை புஷ்பத்திலே இருக்கக்கூடியவளான பெரிய பிராட்டியார் அப்படின்னு சொல்லப்படுற. ஏன்னா ஸ்ரீசூக்தியினுடைய, அதாவது ஸ்ரீஸ்துதி ஸ்ரீசூக்தத்தினுடைய வார்த்தைகள் நமக்கு இந்த விஷயங்களை வேதமே ஸ்பஷ்டமாக காட்டி கொடுக்கிறது. மங்கை அப்படின்னால் நித்தியவாசம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பெரிய விராட்டியாரான நித்தியம் யுவதியாக இருக்கக்கூடியவளான இவள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா ராமாயணத்திலே கூட யுவத்வாரவு துல்லியே அப்படின்னு தான் சாதிக்கிறார் ஆஞ்சநேய பகவானே. துல்லியசீல வயோவிருத்தாம் அப்படின்னு சொல்லும்பொழுது கூட பெருமாளுக்கு சகதர்மச்சாரிணியாக இருக்கக்கூடியவள் பிராட்டி தான். பிராட்டிக்கு சகதர்மச்சாரணராக இருக்கக்கூடியவர் பெருமாள் தான். துல்லியசீல வயோவிருத்தம் இவளுக்கு அவன்தான் ஏற்றவன், அவனுக்கு இவள்தான் ஏற்றவள் அப்படின்றது நன்றாகவே தெரிகிறது. இதில் ஒருபடி மேல போய் அவனை காட்டிலும் ஏற்றம் மிக்கவள் பெரிய பிராட்டியார் அப்படின்னு சொல்றது தான் நம்முடைய சம்பிரதாயம். ஆகையினால அவன் எப்படி யுவத்வாதவு துல்லியம் அப்படின்னு சொல்லும்போது யுவத்வம் என்ற தர்மத்திலே இரண்டு பேருக்கும் துல்லியமான ஒரு விஷயமானது இருக்கிறது. அவன் எப்படி சர்வதா யுவத்வத்தோடு கூடினவனாக இருக்கின்றானோ அதுபோல இவளும் யுவதி என்ற தசையை நிலையை அடைந்திருப்பவளாகவே சொல்லப்படுகிறது இந்த இடத்துல. இதுல நாம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா பிராட்டியினுடைய திருமேனியினுடைய சௌகுமாரியமானது இந்த இடத்திலே அழகாக சொல்லப்படுகிறது. எப்படி பெருமாளுடைய திவ்யமங்கல விக்கிரகத்திற்கு பெருமைகள் எல்லாவற்றையும் நாம் சிசூப்திகள் மூலமாக பார்க்கிறோமோ அதுபோல பிராட்டியினுடைய திவ்யமங்கல விக்கிரகத்திற்கும் அவருடைய சௌகுமாரியம் சௌகந்தியம் லாவண்யம் யௌவனம் மார்த்தவம் இது மாதிரியான குணங்கள் எல்லாம் அவளுடைய திவ்யமங்கல விக்கிரகத்திற்கும் பொருந்துகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அதனால மாமலர் மன்னிய மங்கை இப்பேற்பட்ட பெருமை வாய்ந்தவளா இருக்கக்கூடிய ஈஸ்வரீகும் சர்வபூதானாம், ஈஸ்வரீகும் சர்வபூதானாம் எல்லாவற்றிற்கும் ஈஸ்வரியாக இருக்கக்கூடியவள் இல்லையா. பெருமாள் அனைத்தையும் சிருஷ்டிக்கிறான், அதனால ஈஸ்வரனா இருக்கிறான். அவனையே ஆட்டி படைக்கின்றபடியினாலே அவளுக்கு ஈஸ்வரி அழகாலே ஆட்டி வைக்கும் அப்படின்னு பகவத் விஷயத்துல சொல்றான் இல்லையா. அப்படி அவனையே ஆட்டி வைக்கின்றபடியினாலே அவளுக்கு ஈஸ்வரி அப்படின்னே பேர் வருது. மகிழ்ந்து உரை மார்பன் அப்படின்னா பெரிய பிராட்டியாரானவர் நித்தியவாசம் செய்து கொண்டிருக்கக்கூடியவரான எத்திர ஸ்ரீ சர்வதா நிவசதி, எந்த இடத்திலே பெரிய பிராட்டியாரானவள் சர்வதா நித்தியவாசம் செய்து கொண்டிருக்கிறாளோ அவன் ஸ்ரீனிவாசன். மகிழ்ந்து உரை மார்பன் அப்படின்னால் அவன் ஸ்ரீனிவாசன். சாட்சாத் திருவேங்கடமுடையானை இந்த இடத்திலே ஸ்தோத்திரம் செய்கிறார் பிள்ளையந்தாதியில குமாரநாயணாச்சாரியார். ஏன்னா அவரே பின்னாடி வந்து திருவேங்கடமுடையானுடைய அவதாரமே சுவாமி தேசிகன் என்பதை நிலைநாட்டப் போகிறார் ஐந்தாவது பாசுரத்தில். அதனால இவர் என்ன பண்றார், இந்த இடத்திலே திருவேங்கடமுடையானை ஸ்தோத்திரம் செய்வதற்காக மகிழ்ந்து உரை மார்பன் யாருனா திருமார்பிலே பெரிய பிராட்டியாரை கொண்டு நித்தியமாக கொண்டிருக்கக்கூடிய அந்த பெருமாளானவர் ஸ்ரீனிவாசன். அதனால்தான் பாதாருந்துதமேவ பங்கஜ ரஜஹா அப்படின்னு சாஸ்திரத்தில் சொன்னார். அப்படி அவளுடைய திருமேனியினுடைய சௌகுமாரிய அதிசயமா இருக்கக்கூடிய தாமரை புஷ்பம் இருக்கு இல்லையா, அந்த அவளை போல மார்தவம் அப்படின்னா அந்த மிருது தன்மையானது பெரிய பிராட்டியாருக்கு இருக்கக்கூடிய அந்த மிருது தன்மையானது தாமரை புஷ்பத்துக்கு கூட கிடையாது. அந்த அளவுக்கு மார்தவம் அப்படின்ற ஒரு குணத்தை பெற்றவளான அந்த பெரிய பிராட்டியார் எங்க நித்தியவாசம் பண்ணி கொண்டிருக்கிறாள்னா பெருமாளுடைய திருமார்பிலே நித்தியவாசம் செய்து கொண்டிருக்கிறாள். அப்படி இப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த பெரிய பிராட்டியாரை அவன் திருமார்பிலே கொண்டிருக்கிறான்றான், அவன் எவ்வளவு பெருமை வாய்ந்தவனாக இருப்பான் இல்லையா. அப்படி பெரிய பிராட்டியாருக்கும் பெருமாளுக்கும் இருக்கக்கூடிய பெருமைகளானது சொல்லப்படுகிறது. அதுக்கு மேல மாமலர் மன்னிய மங்கை மகிழ்ந்துரை மார்பினந்தாள் தூமலர் சூடிய தொல்லருள். இப்போ ஆச்சார் இன்னிசை பாடித்திரிவனே அப்படின்னு சொன்னார் இல்லையா, வேறொன்னும் நான் அறியேன் வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபன் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஏன்னா பெருமாள் பிரிபிராட்டியார் விஸ்வக்சேனர், விஸ்வக்சேனருக்கு பிறகு நம்மாழ்வார், இப்போ நம்மாழ்வாருக்கு பிறகு நாதமுனிகள், நாதமுனிகளுக்கு பிறகு உய்யக்கொண்டார் மணக்கால் நம்பி, அதன் பிறகு ஆள வந்தார் பெரிய நம்பிகள், அதன் பிறகு எம்பெருமானார். இப்படித்தானே ஆச்சாரிய பரம்பரையானது சுவாமி தேசிகனாலே கொண்டாடப்படுகின்றது. அதில் பார்த்தீங்கன்னா பெருமாள் பெரியபிராட்டியார் ஆன பிறகு இந்த பாசுரத்தில் தூமலர் சூடிய தொல்லருள் மாறன் துணையடி கீழ் இப்பேற்பட்ட தாமரை புஷ்பத்திலே நித்தியவாசம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பெரிய பிராட்டியாராலே அங்கீகரிக்கப்பட்ட, அதாவது பதியாக அங்கீகரிக்கப்பட்ட எம்பெருமான் ஸ்ரீமன்னாராயணனுடைய தொல்லருள் அனாதியாக வந்த கிருபைக்கு பாத்திரர்களான பெரியபிராட்டியாரும் பெருமாளும் சேர்ந்து கடாட்சித்தருளிய ஆச்சாரியர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மாழ்வார் முதல் ஸ்தானத்தை பெறுகிறார். அதனால இந்த இடத்துல நம்மாழ்வாரை போற்றி புகழறா போல இருக்கு. ஆனால்தான் வேறொன்னும் நான் அறியேன் வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபன் சொல்லிட்டு இன்னிசை பாடித்திரிவனே அப்படின்னு பின்னாடி சொன்னார். ஏன்னா எம்பெருமானுடைய கிருபைக்கு பாத்திரனாகிறத காட்டிலும் ஆச்சாரியனுடைய கிருபைக்கு பாத்திரமாகனாலே போரும். எதிர்ச்சா சுகிருத்தம் ததா யாதிருச்சிக சுகிருத்தம் இருந்தாலே ஆச்சாரியனுடைய கிருபையானது கண்டிப்பாக கிடைச்சிடும். அதனால நம்மாழ்வாரை ஸ்தோத்திரம் செய்ய ஆரம்பிக்கும் பொழுதே பிள்ளையந்தாதில் என்ன சொல்றார் இல்லையா, கண்ணினுன் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன். எப்படி கண்ணினும் சிறுத்தாம்பு பாசுரத்தை எம்பெருமான் முதற்கொண்டு அந்த பிரபந்தத்தை ஆரம்பித்து ஆச்சாரிய ஸ்துதியில கொண்டு போய் அவர் பூர்த்தி செய்தாரோ, அதுபோல எம்பெருமான் தொடங்கி இவரும் ஆச்சாரியனுடைய ஸ்துதியில கொண்டு போய் ஆச்சாரியனுடைய பெருமைகளை பறக்க பேசுவது போலவே இந்த பாசுரத்தை பூர்த்தி செய்து காண்பிக்கிறார். பஷ்யதாம் சர்வதேவானாம் யயௌ வக்ஷஸ்தலம் ஹரேஹே அப்படின்னு சொன்னார். பெரியபிராட்டியார் அவனை பர்த்தாவாக அனுசந்திப்பதற்காக அவனுடைய குணங்களிலே ஈடுபட்டு அவனை வர்ணித்தா போலே இங்கு ஆச்சாரியனுடைய ஒரு தன்னுடைய ஹிருதயத்திலே ஆச்சாரியனை நிலைநாட்டி வைப்பதற்காக ஆச்சாரியனை ஸ்தோத்திரம் செய்து அவருடைய குணாதிசயங்களிலே ஈடுபட்டு அவரை நம்முடைய ஹிருதயத்திலே வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிலையை நாம் பெறுவது என்பதால் அவருடைய கிருபா கட்டாட்சத்திற்கு பாத்திரனாகும் அப்படின்றதுதான் சொல்றார். அதில் சொல்லும்பொழுது ஸ்ரீஸ்துதியில சுவாமி தேசிகனே சொல்றார், ஏன்னா பெருமாள் பிராட்டியாருடைய சேர்த்தியை எல்லோரும் பறக்க பேசுகிறார்கள். அதுல ஆழ்வார் பேசுறா போல ஒன்றொடியால் திருமகளும் நீயுமே நிலா நிற்பேன்னு ஆழ்வார் பேசினா போல நாமும் பெருமாள் பிராட்டியாருடைய சேர்த்தியை பறக்க பேசணும்னு இருக்கு. ஆகையினாலதான் அந்த சேர்த்தியை கொண்டாடுகின்றோம். ஏன்னா அந்த சேர்த்தியிலே யாரெல்லாம் ஆசிரயிக்கிறார்களோ இல்லையா, அவர்களுக்கு சர்வ அபிஷ்டங்களும் சித்திக்கும், அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதெல்லாம் சித்திக்கும் என்னும்படியாக. ஏன்னா பெருமாளை விட்டுட்டு பிராட்டியை பற்ற நினைத்தான் ராவணன், அவனும் அழிந்து போனான். பிராட்டியை விட்டுட்டு பெருமாளை பற்றணும் என்று நினைத்தாள் சூர்பனகை, அவளும் அழிந்து போனாள். பெருமாளும் பிராட்டியும் சேர்த்து வைக்க ஆசைப்பட்டார் ஆஞ்சநேய சுவாமி. இன்று வரை அவருடைய ஜெயமானது கொடிகட்டி பறக்கிறது. அதே மாதிரி விஸ்வாமித்திரர் பெருமாளையும் பிராட்டியும் சேர்த்து வைத்தார். இன்றளவும் அவரை நாம் பெருமையாக பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஆகையினால பெருமாள் பிராட்டியினுடைய சேர்த்தியிலே நாம் சர்வதா ஈடுபட வேண்டும் என்பதற்காகவே இந்த விஷயமானது சொல்லப்படுகிறது. ஸ்ரீஸ்துதியில கூட பாத்தீங்கன்னா சுவாமி தேசிகன் ஆலோக்கியத்வாம் அமிர்த சகஜே விஷ்ணு வக்ஷஸ்தலஸ்தாம் ஷாபாக்ராந்தா சரணமகமன் சாவரேதா சுரேந்திரா லப்த்வா பூய திரிபுவனமிதம் லட்சிதம் தொத்கடாட்சை சர்வாகாரஸ்திர சமுதயாம் சம்பதம் நிர்விசந்தி அப்படின்னு எடுத்து சொல்றார். இந்த இடத்துல பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் இருக்கக்கூடிய சேர்த்தியானது எப்படிப்பட்ட ஒரு சேர்த்தி அப்படின்றத காண்பிக்கிறார் இல்லையா. இப்படிப்பட்ட இது பகவத் விஷயத்தில் ஒரு வார்த்தை வருது, இம் மிதுனத்தை பிரித்து பற்றுவார்கள் தலையறுப்புண்பார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மிதுனத்தை சேர்த்தியை யாரெல்லாம் பிரித்து பார்க்கிறார்களோ அவர்களெல்லாம் தலையறுத்து உண்பார்கள் அப்படின்னு சொன்னார். அப்படி யாருமே இந்த மிதுனத்தை பிரித்து பார்க்கக்கூடாது. மிதுனத்தை பிரித்து பார்க்காமல் இருக்கக்கூடியவர்கள் முதன்மையானவர் யாருன்னா சுவாமி ஆழ்வார். நம்மாழ்வாருடைய பெருமை தான் அங்கே சிறந்தது. அதனால் மகிழ்ந்து உரை மார்பன் தாள் அந்த தூமலர் தூடிய தொல்லருள் தூமலர் சூடிய தொல்லருள். ஏன்னா கோலமாமென் சென்னிக்கே உன் கமலமன்ன குறைகளே அப்படின்னு ஆழ்வார் அனுசந்தானம் பண்ணார். அதன்படி சூடிய அப்படின்னு சொல்லும் பொழுது அவருடைய கிருப்பைக்கு பாத்திரமாக இருக்கக்கூடிய தொல்லருள் அனாதியாக பகவத் கிருப்பைக்கு பாத்திரமானவர், அப்பெரிய பிராட்டியாருடைய கிருப்பைக்கு பாத்திரமானவர், நம்மாழ்வாருடைய கிருப்பைக்கு பாத்திரமானவர், ராமானுசருடைய கிருப்பைக்கு பாத்திரமானவர் யாருன்னு கேட்டால் சுவாமி தேசிகன் அப்படின்னு சொன்னார். ஏன்னா முதுகவி ஆழ்வார் சொன்னா போல, அருள் கொண்டு ஆயிரம் இன் தமிழ் பாடினான் அருள் கண்டீர் இவ்வுலகினில் மிக்கதே. ஏன்னா ஆச்சாரியனுடைய கிருப்பையானது வேறு ஒன்றையுமே எதிர்பார்க்காது. எம்பெருமானுடைய கிருப்பையாவது வேற எதையாவது எதிர்பார்க்கக்கூடியதா இருக்கும், ஆனால் ஆச்சாரியனுடைய கிருப்பை அப்படின்றது வேற எதையுமே எதிர்பார்க்காத ஒன்று, சுவாபாவிகமாக ஏற்படக்கூடிய ஒன்று. ஆகையினால இந்த இடத்துல ஆச்சாரியனுடைய கிருப்பைக்கு பாத்திரமானவர் என்றபடினாலே தொல் அருள் அப்படின்னு அர்த்தம் சொன்னார் இந்த இடத்துல. ஏன்னா கலவு கிருத்த யுகந்தசிய அப்படின்னார், கலியும் கெடும் கண்டுமி கொன்மின், கலியுகத்தில் வேற கதி இல்லை முதல் நாளே சொன்னேன். ஆச்சாரியனுடைய ஒரு கிருபா கட்டாட்சத்தை தவிர்த்து வேறு ஒன்றுமே நம்மளை ரட்சிக்கக்கூடியது வேறு எதுவுமே கிடையாது. பாதார விந்த யுகலம் சரணம் பிரபத்தியனர், அவர் எம்பெருமானுடைய திருவடியை பற்றிக் கொள்வதை பற்றி பேசினார். நாம வந்து ஆச்சாரியனுடைய திருவடிகளை பற்றிக் கொள்வதை பற்றி இந்த இடத்துல பேசுறோம். அதனால்தான் மாறையன் மாறன் துணையடி கீழ் அப்படின்னு சொன்னோம். மாறன் துணையடி கீழ் வாழ்வை யுகக்கும், அப்படி ஆச்சாரியனுடைய திருவடி கீழே ஆச்சாரியனுடைய கிருபா பாத்திரத்திற்கு கிருபா கட்டாட்சத்திற்கு பாத்திரமான ராமானுசமுனி ஸ்ரீபாஷ்யகாரருடைய பெருமையானது இந்த இடத்துல பேசப்படுது. இப்போ ஸ்ரீபாஷ்யகாரருடைய சம்பந்தம் இருந்தாலே போறோம், மற்ற எல்லோருடைய சம்பந்தமானது தானாகவே கிடைக்கும். ஏன்னா நம்மாழ்வாருடைய திருவடிகளையே உபாயமாகவும் பலனாகவும் நாடி நின்று பெருமை பெற்றவர் ஸ்ரீபாஷ்யகாரர். அதனால ஸ்ரீபாஷ்யகாரருடைய திருவடியானது, திருவடி சம்பந்தமானது நமக்கு இருந்தாலே போறோம். அதே மாதிரி ஸ்ரீபாஷ்யம் முதலான சூக்திகளுடைய சம்பந்தமானது நமக்கு இருந்தாலே போறோம், வேற எதுவுமே நமக்கு தேவையில்லை. இது ஒன்றே நம்மை கரை சேர்க்கும் அப்படின்னு சொல்லப்படுறது. ஏன்னா லோகத்திற்கு க்ஷேமத்தை அளிக்கக்கூடியது எதுன்னு கேட்டால் ஸ்ரீபாஷ்யகாரருடைய சம்பந்தம் அல்லது ஸ்ரீபாஷ்யகாரருடைய சூக்திகளுடைய சம்பந்தம். சுத பிரகாஷிகாச்ச ஏனவு ஏன ஆதவ் பூமௌ பரிரக்ஷிதா. முதல் முதல்ல சுத பிரகாஷிகை யார் பூமியில முதன் முதலாக சம்ரக்ஷணம் பண்ணவர் அப்படின்னு சொல்லும்போது சுவாமி தேசிகன் தான் இல்லையா? அதனால ஸ்ரீபாஷ்யகாரருடைய உதார குணத்தை பறக்க பேசி அவருடைய எதிராஜ சப்ததி போன்ற கிரந்தங்கள் மூலமாகவும், ஸ்ரீபாஷ்யம் போன்ற கிரந்தங்களுடைய வியாக்கியானத்தின் மூலமாகவும் ஸ்ரீபாஷ்யகாரருடைய பெருமைகளானது சுவாமி தேசிகனால பறக்க பேசப்பட்டது. அப்படிப்பட்ட ஷீர்மயன் கல்யாண குணங்களுக்கு இருப்பிடமாக இருக்கக்கூடிய தூப்புள் அப்படின்னு சொல்லும்பொழுது பரிசுத்தமான ஒரு குலத்திலே அவதரித்ததான அந்த சுவாமி தேசிகனுடைய ஒரு கிருபைக்கு நாங்கள் பாத்திரமாக இருக்கின்றோம். அவருடைய திருவடிகளே பாதம் என் சென்னியதே, அவருடைய திருவடியே நான் சிரசா வகிக்க ஸ்லாக்கியமாக இருக்கிறது. எனக்கு கிடைத்த பொக்கிஷம் சுவாமி தேசிகன் எதை பொக்கிஷமா சொன்னார்? நாஸ்தி பித்ரார்ஜிதம் கிஞ்சித்து நமையா கிஞ்சித் அர்ஜிதம் அஸ்திமே அஸ்திசைலாகிரே வஸ்து பைதாமகம் தனம் அப்படின்னு சொன்னார். எம்பெருமான் தேப்பெருவாளை தன்னுடைய பொக்கிஷமாக சுவாமி தேசிகன் காண்பித்தார். சுவாமி தேசிகனுடைய குமாரரான சுவாமி குமாரநாயணாச்சாரியார் சுவாமி தேசிகனுடைய திருவடிகளை நமக்கு பொக்கிஷமாக காண்பித்து அருளினார் என்று சொல்லி இந்த பாசுரத்தை அடியேன் பூர்த்தி செய்கிறேன். மாமலர் மன்னிய மங்கை மகிழ்ந்துரை மார்பினந்தாள் தூமலர் சூடிய தொல்லருள் மாறன் துணையடி கீழ் வாழ்வை உகக்கும் ராமானுதமுனி வன்மை போற்றும் சீர்மயன் எங்கள் தூப்புள் பிள்ளைபாடம் என் சென்னியதே. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமா.